الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يقول المؤلف رحمه الله: وأنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان، ومنه الدعاء والخوف والرجاء والتوكل والرغبة والرهبة والخشوع والخشية والإنابة والاستعانة والاستعاذة والاستغاثة والذبح والنذر وغير ذلك من أنواع العبادة التي أمر الله بها، كلها لله تعالى. والدليل قوله تعالى: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا، فمن صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر. والدليل قوله تعالى: ومن يدع مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. لوتر رحمه الله شيخ الإسلام محمد بن عبد الوهاب. Donc après avoir cité l'introduction, il est ensuite rentré dans les trois bases. Donc, le fait de connaître Allah subhanahu wa ta'ala, de connaître la religion de l'islam avec les preuves, et de connaître notre prophète Mohammed sallallahu alayhi wa sallam. Donc nous avions expliqué la semaine dernière, lorsqu'il a dit « Bima arafta rabbak »« Comment as-tu connu ton Seigneur ?» Donc ensuite, après nous avoir montré que Allah subhanahu wa ta'ala était le seul qui méritait d'être adoré, il va nous citer certaines sortes d'adoration. Donc il nous dit les sortes d'adoration qu'Allah a ordonnées, comme l'islam, l'iman, l'ihsan, et de cela il y a al-du'a, donc l'invocation, al-khawf, la peur, al-raja, l'espoir, al-tawakkul, le fait de s'en remettre à Allah subhanahu wa ta'ala et de compter sur lui, al-raghbatu, c'est-à-dire l'amour, al-raghbatu, qui est donc une sorte, on va expliquer la différence qu'il y a entre certains mots, comme par exemple al-khashya, al-khawf, al-rahba. Donc al-rahba, c'est une crainte mais liée à l'œuvre. Donc on craint Allah subhanahu wa ta'ala et on œuvre. Al-khushu'a, donc qui est la quiétude. Al-khashyatu, qui est une crainte liée à de la science. Al-inabatu, qui est un retour vers Allah subhanahu wa ta'ala. Al-isti'anatu, le fait de demander secours à Allah, le fait de demander de l'aide à Allah. Al-isti'adhatu, le fait de demander protection auprès d'Allah. Al-istighathatu, le fait de demander à Allah subhanahu wa ta'ala qu'il éloigne donc les malheurs qui peuvent nous atteindre. Al-dhabh, donc le sacrifice. Al-nadhr, le vœu. Wa ghayru dhalika min anwa' al-ibadah. Et donc, et toutes les autres sortes d'adoration qu'Allah a ordonné, toutes doivent être pour Allah subhanahu wa ta'ala seul. La preuve est le verset où Allah subhanahu wa ta'ala dit: et certes, al-masajid, donc les mosquées, donc la vie le plus célèbre donc dans ce tafsir, les mosquées appartiennent à Allah, n'invoquent donc personne avec Allah. Il dit ensuite: celui qui voue quelque adoration à autre qu'Allah est alors associateur mécréant. La preuve à cela, le verset de Sourate Al-Mu'minun où Allah est dit: وَمَنْ يَدْعُوا مَعَ اللَّهِ إِلَهًا آخَرَ. Celui qui invoque avec Allah une autre divinité sur laquelle il n'a aucune preuve, son jugement appartient à son Seigneur, ou bien son jugement aura lieu auprès de son Seigneur. Innahu la yuflihul kafirun, les mécréants n'obtiennent aucun succès. إذن بعد أن ذكر المؤلف رحمه الله أن الله تبارك وتعالى وحده لا شريك له هو المستحق للعبادة، وذكرنا الأسبوع الماضي وفي أسابيع أخرى تعريف الشيخ الإسلام رحمه الله للعبادة. فالعبادة الكثير يتصور أنه الصلاة والصيام والحج، والعبادة في الحقيقة أشمل وأعم من ذلك. فيقول الشيخ الإسلام ابن تيمية رحمه الله في كتابه العبودية: العبادة هو اسم جامع لكل ما يحبه الله تبارك وتعالى ويرضى من الأقوال والأعمال الظاهرة والباطنة. فكل ما يحبه الله تبارك وتعالى من الأقوال والأعمال الظاهرة، الأمور التي تبدو للناس والأمور المشاهدة، وكذلك الأمور الباطنة كالخوف. أنت تخاف من الله تبارك وتعالى، فهذا الخوف عمل قلبي، الرجاء عمل قلبي، التوكل عمل قلبي، الخشية، الخشوع، كل هذه العبادات الجليلة هي أعمال قلبية لا يطلع عليها إلا الله تبارك وتعالى، وهي عبادات. فمن صرفها لغير الله تبارك وتعالى فقد أشرك. فيقول المؤلف: وأنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان. وهذه هي مراتب الدين، الإسلام والإيمان والإحسان هي مراتب الدين، ونؤجل الكلام عليها عندما سنتحدث عن حديث جبريل عليه السلام عندما جاء إلى النبي صلى الله عليه وسلم فسأله عن الإسلام وعن الإيمان وعن الإحسان، وأجابه النبي صلى الله عليه وسلم بأجوبة مختلفة. ويقول: ومنه الدعاء. ومنه الدعاء. الدعاء هو الطلب، وقبل ذلك فالمؤلف رحمه الله بعد أن ذكر هذه الأنواع سيذكر كل نوع بدليله، سيذكر الدعاء بدليله والخوف والرجاء والتوكل وكل عبادة بدليلها. فسنتكلم عن كل عبادة عند ذكر المؤلف لها. فذكر أنواع من العبادات ثم قال: وغير ذلك. فما ذكره المؤلف إن هناك عبادات أخرى لم يذكرها المؤلف. كما قلنا العبادة الاسم الجامع لكل ما يحبه الله تعالى ويرضى، فهو ذكر أمثلة للعبادة فقيس عليها، فقيس عليها. مثلا لم يذكر التوبة، لم يذكر الصلاة، لم يذكر الزكاة، لم يذكر الحج، ولم يذكر الطواف، ولم يذكر، فالذي تركه المؤلف رحمه الله أكثر مما ذكر، الذي تركه أكثر مما ذكر. يقول: أن هذه العبادات ينبغي بل يجب أن تكون كلها لله تبارك وتعالى. والدليل قول الله تبارك وتعالى في سورة الجن، يقول: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. التفسير المشهور للمساجد أنها أماكن للسجود، يعني المساجد المعروفة. وهناك من السلف من فسله بأعضاء السجود، أعضاء السجود. الإنسان إذا سجد يسجد على سبعة أعضاء أو سبعة أعظم كما أمر النبي صلى الله عليه وسلم بها. يقول: أمرت أن أسجد على سبعة أعظم، على الجبهة، وأشار بيده إلى أنفه، واليدين، والركبتين، وأطراف القدمين. فهذه الأعضاء للسجود ينبغي أن لا تسجد إلا لله تبارك وتعالى. فمن العلماء من فسر المساجد بأماكن الصلاة، ومن العلماء من فسرها بأعضاء السجود. وفي كلا التفسيرين تكون العبادة لله وحده لا شريك له. Donc l'auteur, après nous avoir dit qu'Allah subhanahu wa ta'ala était le seul à mériter l'adoration, il nous a ensuite cité des exemples d'adoration. Il a cité l'islam, l'iman et l'ihsan. Donc ça, c'est les niveaux de la religion. Les niveaux de la religion, l'islam, l'iman et l'ihsan. Donc on en parlera plus en détail lorsqu'on va citer le hadith de Jibril alayhi salam, lorsqu'il est venu au prophète sallallahu alayhi wa sallam sous une apparence humaine et qu'il a posé des questions au prophète sallallahu alayhi wa sallam en lui disant qu'est-ce que l'islam, qu'est-ce que l'iman et qu'est-ce que l'ihsan. Et le prophète sallallahu alayhi wa sallam lui a répondu donc de différentes manières pour chacun de ces trois degrés, l'islam, l'iman et l'ihsan. Donc le hadith de Jibril il sera cité dans ce livre Al-Usul Al-Thalatha. Ensuite l'auteur donc il a cité quelques adorations. À titre d'exemple, c'est pour ça qu'après il a dit et toutes les autres sortes d'adorations. Et ce que l'auteur a cité n'est rien par rapport à ce qu'il n'a pas cité. Donc l'adoration, comme on a dit, c'est un mot qui regroupe tout ce qu'Allah subhanahu wa ta'ala aime et agrée, comme parole, comme acte, qu'il soit apparent ou non apparent. Donc l'adoration, ce n'est pas seulement la prière, le jeûne, etc., etc. Donc la prière, le jeûne, c'est de l'adoration, mais ce n'est pas seulement cela. Donc les gens, ils ont tendance à oublier les adorations internes, comme par exemple la crainte d'Allah subhanahu wa ta'ala, ou bien l'amour pour Allah subhanahu wa ta'ala, ou bien également lorsqu'on s'en remet à Allah subhanahu wa ta'ala. Donc ça, c'est des choses que seul le serviteur et son Seigneur connaissent. Mais pas, ce ne sont pas des choses apparentes. Et il nous dit que toutes les adorations doivent être pour Allah subhanahu wa ta'ala seul. La preuve à cela, Allah il nous dit wa anna al-masajida lillah, c'est-à-dire que les mosquées appartiennent à Allah, n'invoquez donc personne avec Allah. Al-masajid dans ce verset, donc c'est le pluriel de masjid, donc le fait, les endroits de prosternation, les endroits de prière, donc ils appartiennent à Allah, n'invoquez donc personne avec Allah subhanahu wa ta'ala. Certains gens du tafsir ont dit que al-masajid c'est les membres avec lesquels on se prosterne, donc le visage, les deux mains, les deux genoux et les orteils. Il faut que ces membres sur lesquels on se prosterne ne soient utilisés que pour la prosternation pour Allah subhanahu wa ta'ala. Et donc dans les deux explications de ce verset, le sens est que l'adoration seule doit être exclusivement pour Allah subhanahu wa ta'ala seul. C'est pour ça qu'il dit وَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا لَا نَبِيًّا مُرْسَلًا وَلَا مَلَكًا مُقَرَّبًا فَضْلًا عَنْ غَيْرِهِ فَلَا تُشْرِكْ مَعَ اللَّهِ أَحَدًا. وعلماء البلاغة يقولون أن النكرة في سياق النهي تدل على العموم، فهو قال أحدا، هذه تسمى نكرة، عندنا النكرة والمعرفة، أحدا نكرة، فإذا نهاك الله سبحانه وتعالى عن شيء، فقال فلا تدعوا مع الله أحدا، لو قلنا لا تكلم أحدا، شنو معنى؟ عامة لا تكلم أحدا. الكلام ممنوع لأي أحد كائن ما كان، فكذلك هنا فلا تدعوا مع الله أحدا. ثم قال فمن صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر. إذن أنواع العبادة التي ذكرها المؤلف، من صرف منها شيئا لغير الله تبارك وتعالى، ما ذكره المؤلف وما تركه، أي عبادة سواء كانت من أكبر العبادات أو كانت دون ذلك، من صرفها لغير الله تبارك وتعالى فهو مشرك، فقد أشرك مع الله غيره، وفي الوقت نفسه هو كافر لأنه جحد حقا لله تبارك وتعالى. الفرق بين الشرك والكفر أن كل مشرك كافر وليس كل كافر مشرك. قد يوجد شخص كافر لا يؤمن بالله تبارك وتعالى، لا يجحد وجود الله كالملحدين مثلا من الشيوعيين وغيرهم، هؤلاء كفار ولكن ليسوا مشركين، لأن أصلا ليست لهم عبادة، ليست له عبادة. أما من الناس من تكون عنده عبادات ولكن يصرفها لغير الله تبارك وتعالى، هذا هو مشرك كافر، هذا هو مشرك كافر. والدليل أن الله تبارك وتعالى سمى من دعا غير الله تبارك وتعالى بأنه كافر، قال: ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. فسمى من دعا مع الله إلها آخر أنه كافر، فهو مشرك في الوقت نفسه، هو كافر. Donc il nous dit ensuite que celui qui voue une adoration à autre qu'Allah, il est alors associateur et mécréant. Donc que ce soit les adorations qu'a cité l'auteur ou bien les autres qu'il n'a pas citées. Toute adoration doit être exclusivement pour Allah subhanahu wa ta'ala. Il nous dit qu'il est associé à ce moment-là associateur et mécréant. Donc, la différence qu'il y a entre ces deux mots, donc l'association et la mécréance, l'association, donc, c'est le fait de vouer une adoration pour autre qu'Allah subhanahu wa ta'ala. La mécréance, c'est le fait de ne pas croire, de refuser par exemple l'existence d'Allah subhanahu wa ta'ala. Donc tout associateur est mécréant, mais tout mécréant n'est pas forcément associateur. On peut trouver des gens qui sont mécréants, comme ce que l'on appelle les athées. Donc ces gens-là sont mécréants, mais ils ne sont pas associateurs du fait qu'ils n'ont même pas d'adoration qu'ils vouent à autre qu'Allah subhanahu wa ta'ala. Mais ceux qui ont des adorations mais qu'ils consacrent à autre qu'Allah subhanahu wa ta'ala, eux ils sont associateurs et en même temps mécréants du fait qu'ils ont refusé un droit à Allah subhanahu wa ta'ala qui est l'adoration qui doit être vouée à Allah subhanahu wa ta'ala seul. La preuve à cela est le verset de surat al-Mu'minun. Allah subhanahu wa ta'ala a appelé ceux qui invoquent autre que lui. Il les a appelés mécréants. Il nous dit: وَمَنْ يَدْعُ مَعَ اللَّهِ إِلَهًا آخَرَ. Celui qui invoque avec Allah une autre divinité sur laquelle il n'a aucune preuve, son jugement sera auprès de son Seigneur. Certes, les mécréants n'obtiennent aucune victoire. Donc Allah subhanahu wa ta'ala les a appelés mécréants. يقول لا برهان له به ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به. يعني البرهان هو أقوى الدليل، عندنا الدليل وعندنا الحجة وعندنا البرهان، البرهان أقوى دليل، فالبرهان لا تستطيع أن ترده بوجه من الوجوه، ثم بعده عندنا الحجة وبعد الحجة عندنا الدليل، يعني مما يدل على الحق. Donc le burhan, c'est un mot pour dire preuve. Et donc, dans la langue arabe, donc, il y a plusieurs mots pour parler de la preuve en fonction de sa force. Donc nous avons le mot dalil, donc la preuve. Nous avons au-dessus al-hujja, qui est encore plus fort que al-dalil. Et au-dessus de cela, nous avons al-burhan. Al-burhan, c'est la preuve que l'on ne peut refuser, qu'on est obligé d'accepter. Donc eux, ils n'ont aucun burhan sur la divinité qu'ils invoquent. فَإِنَّمَا حِسَابُهُ عِنْدَ رَبِّهِ وَبِئْسَ الْحِسَابُ إِنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. فَحِسَابُهُمْ هُوَ الْهَلَكُ وَلَيْسَ هُوَ الْفَلَحُ. Donc il nous dit que leur jugement sera auprès de leur Seigneur et les mécréants n'obtiennent aucune victoire. Donc ce qui veut dire que leur jugement est connu de tous et qu'ils vont à leur perte en invoquant autre qu'Allah subhanahu wa ta'ala. ثم يقول رحمه الله وأنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان. يقول والدليل قوله تعالى ومن يدعو مع الله إلى أن خر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. وفي الحديث الدعاء مخ العبادة مخ العبادة والدليل قوله تعالى وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. الآن يتحدث المؤلف رحمه الله عن الدعاء وساق أدلة تدل على أن الدعاء عبادة من العبادات. فالآية التي ذكرناها أن الله تبارك وتعالى حكم على من دعا غير الله تبارك وتعالى بأنه كافر، مفهوم ذلك أن من دعا الله وحده لا شريك له فهو مؤمن. وفي الحديث الدعاء مخ العبادة. هذا الحديث رواه الإمام الترمذي رحمه الله ولا يصح عن النبي صلى الله عليه وسلم، ففي إسناده عبد الله بن لهيعة وهو راوي ضعفه أهل العلم، وكذلك فيه الوليد بن مسلم وهو مدلس. هذا الحديث لا يصح عن النبي صلى الله عليه وسلم، ولكن هناك حديث آخر بنفس المعنى وهو أن النبي صلى الله عليه وسلم قال الدعاء هو العبادة. الدعاء هو العبادة، الحديث رواه الإمام الترمذي عن النعمان بن بشير، الدعاء هو العبادة، فهو بنفس المعنى، الدعاء مخ العبادة ضعيف، والثابت الدعاء هو العبادة. فالنبي صلى الله عليه وسلم في هذا الحديث يخبرنا أن الدعاء هو العبادة، كما قال في حديث آخر الدين النصيحة، الحج عرفة. هذا يدل على أن من أهم العبادات الدعاء، من أهم العبادات الدعاء. وقال والدليل قول الله تبارك وتعالى وقال ربكم ادعوني أستجب لكم. إن الله تبارك وتعالى الآن يأمرنا بدعائه، وكل شيء أمر الله تبارك وتعالى به فهو عبادة، لأن العبادة اسم جامع لكل ما يحبه الله ويرضى. فإذا أمرك الله تبارك وتعالى بشيء هذا دليل على محبته له، فإذا أمرك الله تبارك وتعالى بالدعاء فإنه يحب الدعاء، فبالتالي يكون الدعاء عبادة. ثم قال أستجب لكم، فهذا وعد من الله تبارك وتعالى لكل من دعاه، ادعوني أستجب لكم، بمجرد دعائكم فإن الله تبارك وتعالى يستجيب لعباده الذين يدعونه. ثم قال إن الذين يستكبرون عن عبادتي. الآن سمى الدعاء عبادة، من عبادتي هنا الذين يستكبرون عن دعائي، لأنه قال قبل ذلك وقال ربكم ادعوني أستجب لكم. إن الذين يستكبرون عن عبادتي، يعني يستكبرون عن دعاء الله تبارك وتعالى، سيدخلون جهنم داخلين، أي حقيرين صاغرين. هذه الآية الكريمة تدل على أن الدعاء من أجل العبادات. فمن صرفها لغير الله تبارك وتعالى فهو مشرك كافر. من طلب شيئا لغير الله تبارك وتعالى مما لا يقدر عليه إلا الله طبعا. فلو طلبت منكم كأسا لأسمى مشركا، ولكن لو طلبت من شخص أن يرزقك ولدا فأنت مشرك، سواء كان هذا الشخص حيا أو ميتا. لو طلبت من ميت أن يرزقك مالا أو أن يعينك أو أن يفرج لك الكروبات وأن يعينك على المصائب فهذا شرك أكبر. والدعاء ينقسم إلى قسمين، الدعاء ينقسم إلى قسمين. القسم الأول ما يسمى بدعاء المسألة. دعاء المسألة هو المعنى المعروف عندنا، هو أن تطلب الله تبارك وتعالى، ترفع إليه يديك وتقول مثلا اللهم اغفر لي، اللهم ارحمني، اللهم اهدني، اللهم ارزقني. هذه دعاء المسألة، فتسأل الله تبارك وتعالى. وعندنا دعاء العبادة. دعاء العبادة هو كل عبادة يتعبد بها الإنسان. فالصلاة دعاء، الصيام دعاء، حج دعاء عبادة. لماذا؟ لأنك إذا صليت، إذا صمت، إذا حججت، إذا تصدقت، كأنك تدعو الله تبارك وتعالى. ماذا تريد بصلاتك؟ تريد دخول الجنة والنجاة من النار. فأنت تدعو الله بعملك، تدعو الله بعبادتك. فأنت بلسان حالك تدعو الله تبارك وتعالى. فالدعاء قسمين، دعاء مسألة ودعاء عبادة. Donc l'auteur, ensuite, comme on l'avait dit, il va citer chaque adoration qu'il a citée précédemment en citant les preuves donc du Coran et de la Sunna prouvant que ce sont des adorations. Donc il a commencé par Ad-Dua, donc l'invocation. Donc le hadith, le verset de Surat al-Mu'minun qu'on vient d'expliquer. Et ensuite il nous dit, et dans le hadith, Ad-Dua Mukhu al-Ibad. L'invocation est le cœur de l'adoration. L'invocation est le cœur de l'adoration. Ce hadith n'est pas authentique. Donc, il y a un homme dans la chaîne de transmission qui s'appelle Abdullah ibn Lahia, qui est faible, et également un homme qui s'appelle Al-Walid ibn Muslim, dont le hadith n'est également pas acceptable. Mais il y a un autre hadith, donc possédant le même sens et authentique, le prophète sallallahu alayhi wa sallam dit Ad-du'a huwa al-ibada. Donc l'invocation c'est l'adoration. L'invocation c'est l'adoration. Donc afin de ne pas attribuer au prophète sallallahu alayhi wa sallam un hadith faible, donc on se souvient de ce deuxième hadith qui est Ad-du'a huwa al-ibada. Hadith de Nu'man ibn Bashir rapporté par At-Tirmidhi. Dans ce hadith, le prophète sallallahu alayhi wa sallam nous montre l'importance de l'invocation. Il nous dit Ad-du'a huwa al-ibada. Donc l'invocation c'est l'adoration. Comme lorsqu'il a dit Ad-din al-nasiha. La religion c'est le conseil. Lorsqu'il a dit également Al-hajj arafa. Le pèlerinage c'est le jour de Arafa. Donc cette manière donc, de prononcer les phrases montre la grande importance de cette chose. Qu'ad-du'a huwa al-ibada, c'est-à-dire que l'invocation est l'adoration. Et également, la preuve est que Allah dit وَقَالَ رَبُّكُمْ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ. Et votre Seigneur dit invoquez-moi, je vous exaucerai. Il dit ensuite إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي. Ceux qui ceux qui sont orgueilleux de mon adoration entreront en enfer humilié. Donc dans ce verset de Sourate Ghafir, Allah donc ordonne aux gens de l'invoquer. Et donc comme nous avions dit, dans la définition de l'adoration, c'est toute chose qu'Allah aime et agrée. Donc si Allah subhanahu wa ta'ala t'ordonne de l'invoquer, cela veut dire qu'il aime et apprécie cela. Donc l'invocation est une adoration. Donc il nous ordonne de l'invoquer et il nous dit et nous promet que celui qui l'invoque, Allah subhanahu wa ta'ala donc, répondra à sa demande. Astajib lakum. Donc, invoquez-moi, j'exaucerai vos invocations. Il dit ensuite que ceux qui sont orgueilleux, alladhina yastakbirun, ensuite il a appelé donc l'invocation à ibadah. Car il a dit yastakbirun ala ibadati, ceux qui sont orgueilleux au-dessus de mon adoration entreront en enfer humiliés. Donc ce verset également prouve que l'invocation est une adoration. Et donc l'invocation, les savants rahimahoullah l'ont divisé en deux catégories. Nous avons dua ul mas'ala. Donc c'est-à-dire que l'invocation de la demande. C'est-à-dire lorsque le musulman lève ses mains vers Allah subhanahu wa ta'ala et l'invoque en lui disant « Oh Allah, guide-moi, pardonne-moi, donne-moi ma subsistance, guide-moi, fais-moi entrer au paradis, pardonne-moi, etc. etc. » C'est ce qu'on appelle « Dua ul mas'ala ». Tu demandes à Allah subhanahu wa ta'ala directement. Et nous avons « Dua ul ibadah », l'invocation de l'adoration. Ça, c'est toutes les adorations que tu peux faire. Que tu pries, que tu jeûnes, que tu accomplisses le pèlerinage, que tu donnes une aumône, que tu lises le Coran, tout ce que tu fais comme adoration, c'est considéré comme invocation. Pourquoi ? Parce que lorsque tu fais toutes ces adorations, c'est comme si tu demandais à Allah subhanahu wa ta'ala qu'il te fasse entrer au paradis et te sauve de l'enfer. Lorsque tu pries, tu espères entrer par cette prière au paradis et être éloigné de l'enfer. Lorsque tu jeûnes, tu demandes, sans demander, juste par ton acte, tu demandes à Allah subhanahu wa ta'ala qu'il donc te fasse entrer au paradis, te récompense et t'éloigne de son châtiment. Donc les invocations nous sortent donc dua al-mas'ala et dua al-ibada. Donc l'invocation de la demande, donc le fait de demander à Allah subhanahu wa ta'ala et le fait donc de l'adorer. Car donc ces adorations comportent, englobent le sens de l'invocation. C'est clair ou pas? ثم قال ودليل الخوف قوله تعالى فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. الآن يذكر الخوف والخوف كذلك عبادة من العبادات لا يجوز أن يصرف أو تصرف هذه العبادة لغير الله تبارك وتعالى. يقول الله تبارك وتعالى فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. هذه الآية الكريمة من سورة آل عمران تدل على أن من خاف أولياء الشيطان, لأنه قال قبل هذه الآية إنما ذلكم الشيطان يخوف أولياءه فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. فمن يخاف أولياء الشيطان كخوف الله تبارك وتعالى ليس بمؤمن. فمن تدفعه خوفه إلى عبادة أولياء الشيطان فليس بمؤمن. والخوف هو انفعال يحصل بتوقع ما فيه هلاك أو ضرر. إذا رأيت شيئا تتوقع أن وراءه هلاك أو ضرر عليك فإنك تخاف منه. هذا هو الخوف. والخوف أقسام طبعا، ليس كل خائف مشرك. قال الله تبارك وتعالى: وخرج من المدينة خائفا يترقب، في سورة القصص، وهذا موسى عليه السلام. فالخوف أقسام حتى لا نقع في خطأ. النوع الأول الخوف الطبيعي، والذي يعني وقع لموسى عليه السلام، كأن تخاف من عدو، أو تخاف من سبع، أو تخاف من حية، أو تخاف من النار. هذا يسمى بالخوف الطبيعي، ولا إشكال في ذلك، لا سيما إن كان الضرر والهلك واقعا. أما إن كان يعني مجرد وهم فليس بممدوح، فالإنسان يعني جبان إن كان يخاف من شيء غير متحقق. هذا هو النوع الأول. النوع الثاني هو خوف السر. خوف السر، وهو أن يخاف المرء من غير الله تبارك وتعالى، من وثن أو صاحب قبر أن يصيبه بما يكره. وهذا شرك أكبر، من يعتقد ذلك فهو شرك أكبر. فالآن من الناس من يخاف هذا الخوف. أنت الآن مثلا لسيما الدول التي فيها يعني ما يسمونه الأولياء والصالحين، إذا سببت أحد منهم يقول: لا تسبه، لا تسبه، لأنه سيصيبك كذا وكذا، ولا لا؟ هذا هو خوف السر، وهذا الشرك الأكبر، وهو الذي كان يعتقده قوم هود، يعني عاد، عندما قالوا: إن نقول إلا اعتراك بعض آلهتنا بسوء. عندما دعاهم إلى عبادة الله تبارك وتعالى قالوا له: إن نقول إلا اعتراك بعض آلهتنا بسوء. يعني هم يعتقدوا أن هود عليه السلام يعني أصابه جنون عندما دعاهم إلى عبادة الله وحده لا شريك له، وهذا جنون أصيب به من طرف الآلهة، وهذا الشرك أكبر، وهذا موجود يعني مع الأسف في صفوف المسلمين هذا الخوف، وهذا الشرك أكبر. النوع الثالث الخوف من الناس، كأن يخاف من الناس أن يضروه، مثلا إن أمرهم أو نهاهم، يعني أمرهم بالمعروف ونهاهم عن المنكر، وهذا الخوف مذموم وليس بشرك، ولكن مذموم. الإنسان يتوكل على الله تبارك وتعالى ويأمر بالمعروف وينهى عن المنكر ولا يخاف في الله لومة لائم. النوع الرابع والأخير خوف التعبد والتعلق، هو الخوف الذي يحمل على الطاعة. فالإنسان يخاف من شيء، من وثن أو من صاحب قبر أو من جن، فسبب هذا الخوف يتقرب إليه بالطاعة، يتقرب إليه بالطاعة، لا سيما الناس الذين ابتلوا بما يسمى بالمس مثلا، فهو يخاف من هذا الجن، والجن يأمره بطاعته ويأمره في الغالب بالإشراك بالله تبارك وتعالى، فهو بسبب هذا الخوف يتقرب إلى الجن بالطاعة. هذا شرك أكبر كذلك. Donc la deuxième adoration qu'a cité l'auteur, rahimahullah, c'est al-khawf, donc la peur. Allah dit dans le Coran, فَلَا تَخَافُوهُمْ وَخَافُونِي إِنْ كُنْتُمْ مُؤْمِنِينَ. Ne les crains pas, ne les craignez pas, mais craignez-moi si vous êtes croyants. Donc avant ce verset, Allah dit, إِنَّمَا ذَلِكُمُ الشَّيْطَانِ. C'est le diable, يُخَوِّفُ أَوْلِيَاهُ. Il vous fait avoir peur de ses alliés. Donc le shaitan, il essaye de mettre dans les poitrines des croyants la crainte ou bien la peur envers ses alliés. Allah il dit, فَلَا تَخَافُهُمْ. Ne les craignez pas, n'ayez pas peur d'eux, mais ayez peur de moi si vous êtes croyants. Donc Allah subhanahu wa ta'ala, dans ce verset, il nous dit que celui qui craint Allah ou qui a peur d'Allah subhanahu wa ta'ala est un croyant, ce qui prouve que la peur est une adoration. Donc la peur, comme tout le monde le sait, c'est donc un sentiment qui a lieu lorsque l'on a peur ou bien lorsque l'on suppose un mal qui peut arriver. N'importe quoi, parce que l'on suppose un mal qui peut arriver de quelque chose, on en a peur. La peur est de quatre catégories, afin que le musulman ne pense pas que, à partir du moment où il a peur de n'importe quoi, qu'il est forcément tombé dans l'association. La première catégorie, c'est ce que l'on appelle le khawf tabi'i, donc la peur naturelle. Donc ça qui peut arriver à n'importe qui, comme la personne donc, a peur de son ennemi, a peur du feu, a peur d'un animal féroce, a peur de toute chose qui fait peur, donc naturellement. Comme Moussa alayhi salam dans Sourate al-Qasas, kharaja min al-madinati khaifan yatalaqqab. Donc Moussa est sorti de la ville en ayant peur, donc, du fait qu'il avait tué la veille un copte. Yatarakha, c'est-à-dire qu'il regardait partout. Donc, il observait partout car il avait peur. Donc cette peur-là, c'est ce que l'on appelle la peur naturelle. Donc qui arrive à n'importe qui d'entre nous. Donc cela ne rentre pas dans ce dont nous parlons. La deuxième catégorie, ce que l'on appelle, ce qu'appellent les savants, rahimahullah, khawf sirr. Qui est le fait donc de craindre autre qu'Allah tabaraka wa ta'ala, comme avoir peur d'une idole, ou bien avoir peur d'une personne enterrée, qu'il nous atteigne d'un mal, une personne incapable qui nous atteigne d'un mal, donc de manière indépendante. Et donc cela est de la grande association. Et cette croyance malheureusement est présente chez les musulmans. Dans de nombreux pays où il y a donc des personnes que l'on appelle des saints enterrés, où il y a des gens vertueux, lorsqu'une personne en vient à dénigrer ces gens-là, ils disent « ne dis pas ça, sinon il va t'arriver telle ou telle chose. » En pensant que le mal t'atteint par ces personnes-là. Donc cela est de la grande association. Et c'est ce que le peuple de Houd croyait. Donc lorsqu'ils ont dit à Houd, après qu'il les ait appelés à l'adoration d'Allah subhanahu wa ta'ala, ils ont dit Nous disons illa taraka ba'd alihatina bisu. Certaines de nos divinités t'ont touché d'un mal. Ils ont pensé que Houd était devenu dément et que cette démence était due à un mal venant de leurs idoles et de leurs divinités. Donc ça, c'est ce que l'on appelle Khawfu Sir. Khawfu Sir, et c'est de la grande association. La troisième catégorie, le fait d'avoir peur des gens. Donc le fait d'avoir peur des gens, par exemple, qui nous nuisent. Qui nous nuisent si on donc, va vers eux, qu'on les appelle à l'islam, ou bien qu'on leur interdit un mal. Donc ce n'est pas comme al-khawf al-tabi'i, car ce n'est pas présent chez tout le monde. Autrement, al-khawf min al-siba', c'est présent chez tout le monde. Le fait d'avoir peur, par exemple, d'un animal féroce. Contrairement, al-khawf min al-nas, ce n'est pas présent chez tout le monde. Il y a des gens qui, tabarakallah, ils n'ont pas peur des gens. Surtout lorsqu'il s'agit de les appeler à l'islam. Donc le fait d'avoir peur des gens, si on les appelle, ou bien si on les conseille, ou bien si on les blâme, donc cela est madmour. Donc ce type de peur est blâmable. Il ne faut pas que le musulman ressente cette chose-là. Allah il dit, وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. Celui qui s'en remet à Allah, Allah lui suffit. Et donc ça n'a rien à voir également avec le shirk. Ensuite nous avons خَوْفُ التَّعَبُّدُ وَالتَّعَلُّقُ, c'est-à-dire la peur donc de l'adoration. C'est-à-dire que la personne craint ou bien a peur d'une chose d'une manière qui l'incite à lui vouer obéissance. Donc il y a certaines personnes qui craignent tellement quelque chose ou quelqu'un que cela les amène à lui être obéissant et même à se rapprocher de lui par l'obéissance. Comme par exemple les gens qui ont peur des djinns, par exemple, et que cette crainte des djinns les amène à leur être obéissant. Un djinn, la première chose qu'il te demande, par exemple les gens qui sont atteints de mess, il lui dit, si tu veux que je te laisse tranquille, invoque autre qu'Allah. Si tu veux que je te laisse tranquille, souille al-mushaf. Si tu veux que je te laisse tranquille, prosterne-toi devant autre qu'Allah subhanahu wa ta'ala. Et donc cette peur les amène à obéir à ces démons et donc à se rapprocher d'eux par l'obéissance. فالخوف ينبغي أن يكون كله لله تبارك وتعالى. قال الله تبارك وتعالى فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. وقال في آية أخرى فلا تخشوا الناس واخشوا. والخشية سنذكر الفرق بين الخوف والخشية والفرق الدقيق. فالإنسان عليه أن يخاف من الله تبارك وتعالى. وهذا الخوف هو الذي يمنعك من ارتكاب المحرمات. فما الذي يمنعك من ارتكاب المحرمات إلا أنك تعرف أن الله تبارك وتعالى قد أعد عقابا وعذابا للذين يخالفون أوامره, فبالتالي تخاف من هذا العذاب وهذا العقاب, هو الذي يحجمك عن الإقدام على هذه الأفعال الشنيعة. Donc la peur, il faut qu'elle soit entièrement pour Allah subhanahu wa ta'ala. Dans ce verset, il dit, n'ayez pas peur d'eux, mais ayez peur de moi si vous êtes croyants. Et cette peur, c'est celle qui permet justement aux musulmans de ne pas désobéir à Allah subhanahu wa ta'ala. Alors qu'Allah, dans le verset, il menace et il met en garde contre le fait de lui désobéir. Il dit que il a préparé tel ou tel châtiment pour ceux qui accomplissent tel ou tel péché. Et donc cette peur d'Allah subhanahu wa ta'ala et de son châtiment et de sa punition, c'est ça justement qui incite le musulman à délaisser ses interdits. ف ثم قال ودليل الرجاء قوله تعالى فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. هذا دليل كون الرجاء عبادة من العبادات. يقول من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. الرجاء هو الرغبة والطمع في الحصول على شيء مرجو، وهو كذلك من أجل العبادات. وهناك رجاء محمود وهناك رجاء مذموم. الرجاء المحمود هو الذي يطيع الله تبارك وتعالى فيرجو بذلك ثوابا ويترك المخالفات ويرجو بذلك النجاة من العقاب، هذا رجاء محمود. والرجاء المذموم هو الذي يرجو مغفرة الله تبارك وتعالى ولكن بدون عمل، وهذا ما لا يسمى رجاء، يسمى تمني ولا لا؟ هذا تمني. الرجاء أنت ترجو رحمة الله تبارك وتعالى وترجو أن ينجيك الله تبارك وتعالى من عذابه، ولكن هذا يستلزم عمل وجهدا واجتهادا. إذ كنت ترجو حقيقة ثواب الله تبارك وتعالى ماذا قال؟ فليعمل عملا صالحا، فليعمل عملا صالحا. والذي يرجو الله تبارك وتعالى ويرجو ثوابه ومغفرته ودخول الجنة ولكن لا يريد أن يعمل، هذا لا يسمى راجيا بل يسمى متمنيا وهو مذموم. فالرجاء يكون توحيدا إذا تعلق الأمل والطمع بالله تبارك وتعالى. فإذا عملت عملا ترجو ثواب الله، وإذا تركت معصية ترجو النجاة من العقاب، هذا هو الرجاء الذي يكون توحيدا. والرجاء يكون كذلك شركا إذا طمعت في مخلوق فيما لا يقدر عليه إلا الله تبارك وتعالى، كمن يعني يتوقع من مخلوق النصر والولد والشفاء، يعني يرجو من شخص أن يشفيه أو أن يرزقه ولدا أو أن ينصره على ما يخاف، هذا يعني شرك. فينبغي أن يتعلق أملك وطمعك بالله وحده لا شريك له. قال الله تبارك وتعالى قل أفرأيتم ما تدعون من دون الله إن أرادني الله بضر هل هن كاشفات ضره أو أرادني برحمة هل هن ممسكات رحمته قل حسبي الله عليه يتوكل المتوكلون. وقد يكون الرجاء شركا أصغر، كأن يرجو المسلم الله تبارك وتعالى فيرجو مثلا الخير ويرجو الشفاء من الله ولكن بوسيلة محرمة، كمن مثلا يرجو الشفاء ولكن بأي وسيلة؟ مثلا بتعلق تميمة من الثمائم، هذا جائز ولا حرام؟ لا يجوز للإنسان أن يتعلق أن يعلق على بدنه أو في عنقه أو في أيديه تميمة، بل قال النبي صلى الله عليه وسلم من تعلق تميمة فقد أشرك. هذا رجاء بالله تبارك وتعالى، ولكن عمل بوسيلة محرمة، بوسيلة محرمة، فيكون الرجاء شركا أصغر. Donc ensuite, il nous dit al-raja, donc l'espoir. La preuve de cela est le verset où Allah subhanahu wa ta'ala nous dit, donc le dernier verset de surat al-Kahf, celui qui espère la rencontre de son Seigneur, qu'il fasse des œuvres pieuses et qu'il n'associe rien dans l'adoration de son Seigneur. Donc al-raja également, donc est une adoration parmi donc les adorations qui doivent être exclusivement pour Allah subhanahu wa ta'ala. Donc al-raja, c'est le fait d'espérer qu'Allah subhanahu wa ta'ala donc nous récompense et nous fasse entrer au paradis et nous éloigne de son châtiment. C'est ce que l'on appelle al-raja. Mais al-raja, il faut absolument qu'il soit accompagné d'actes. Donc le musulman, il ne peut espérer être récompensé sans œuvrer. Il ne peut espérer entrer au paradis sans œuvrer. Il ne peut espérer être éloigné de l'enfer sans œuvrer. C'est pour ça que dans ce verset, il nous dit « فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا » Celui qui espère la rencontre de son Seigneur, qu'il fasse des bonnes œuvres. « وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّي أَحَدًا » Et qu'il n'associe rien dans l'adoration de son Seigneur. Donc, l'espoir n'est pas le fait d'espérer sans œuvrer. On espère, mais en œuvrant. On espère, mais en œuvrant. L'insan yanbaghi an yakun 'indahu raja wa khawf. Ar-raja ani yusallika 'inda irtikab ba'd al-ma'asi. والخوف هو الذي يمنعك من ارتكاب هذه المعاصي وكذلك الرجاء يذكرك بثواب الله تبارك وتعالى والخوف يذكرك بعقاب الله تبارك وتعالى فلا بد أن يكون في قلب الإنسان أو يجتمع في قلب الإنسان هذان الأمران يكون جانب للرجاء وجانب للخوف. النبي صلى الله عليه وسلم دخل على شاب وهو في الموت فقال له كيف تجدك، كيف تجد نفسك؟ فقال إني أرجو الله تبارك وتعالى وأخاف ذنوبي. فقال النبي صلى الله عليه وسلم ما يجتمعان في قلب المسلم في مثل هذا الموطن إلا أعطاه الله ما يرجو وآمنه بما يخاف. فهذا الشاب كان في فراش الموت ومع ذلك كان عنده رجاء وخوف، يرجو ثواب الله ويخاف من ذنوبه. فالنبي صلى الله عليه وسلم يقول ما يجتمعان في قلب المسلم في مثل هذا الموطن، يعني في وقت الاحتضار، إلا أعطاه الله تبارك وتعالى ما يرجو وآمنه مما يخاف. Donc il faut que le musulman il possède dans son cœur deux choses. Il faut qu'il possède l'espoir et la crainte d'Allah subhanahu wa ta'ala. L'espoir et la peur d'Allah subhanahu wa ta'ala. Il ne peut avancer qu'avec ces deux choses-là. Donc l'espoir, donc il lui donne espoir donc de recevoir une récompense, espoir du pardon d'Allah subhanahu wa ta'ala, et en même temps la peur qui fait que lorsque tu veux commettre un péché ou bien une désobéissance, cette peur, c'est celle-ci qui te freine et qui t'incite justement à délaisser ce péché. Il faut absolument que le musulman possède ces deux choses, sinon il ne peut avancer dans l'islam. S'il ne possède que ar-raja, qui ne possède pas de peur, il va espérer la miséricorde d'Allah subhanahu wa ta'ala et il va oublier son châtiment. Et si il ne possède que de la peur, il va perdre espoir. Il va dire je suis perdu. Il faut absolument que le musulman possède donc de l'espoir et de la peur. Qu'Allah subhanahu wa ta'ala dans le verset il nous parle en nous disant Nabbi ibadi anni ana al-ghafur rahim wa ana 'adhabi huwa al-'adhab al-alim. Allah nous dit, il dit à son prophète sallallahu alayhi wa sallam, informe mes serviteurs que je suis le clément, le miséricordieux, et que mon châtiment est le châtiment douloureux. Le musulman, il faut qu'il ait ces deux choses-là dans son cœur. Qu'il sache qu'Allah subhanahu wa ta'ala, c'est le miséricordieux, qu'il pardonne les péchés, qu'il récompense. Et également, le musulman, il doit savoir qu'Allah subhanahu wa ta'ala est dur en châtiment. Donc il faut absolument que le musulman ait de l'espoir et de la peur dans son cœur. Donc on a dit également que l'espoir, donc, est tawhid, unicité d'Allah subhanahu wa ta'ala, lorsque l'espoir est entièrement lié à Allah subhanahu wa ta'ala. Ton espoir entièrement est donné à Allah subhanahu wa ta'ala. Ta récompense, tu l'espères d'Allah subhanahu wa ta'ala. Ta subsistance, tu l'espères d'Allah subhanahu wa ta'ala. Le secours, l'assistance, tout cela, tu l'espères d'Allah subhanahu wa ta'ala et de personne d'autre. Celle-là, c'est la première catégorie donc, lorsque ar-raja, l'espoir, est unicité d'Allah subhanahu wa ta'ala. La deuxième catégorie, donc c'est lorsque l'espoir devient association. Lorsque le cœur du musulman donc, s'accroche à autre qu'Allah subhanahu wa ta'ala sur des choses qu'Allah seul peut te donner. Tu espères qu'une créature te secoure en dehors d'Allah, ou bien qu'il te donne un enfant, ou bien qu'il te donne la guérison. Donc cela est de la grande association. Donc tout mal ne peut être apporté que par Allah, et tout mal ne peut être éloigné que par Allah, et tout bien ne peut être apporté que par Allah également. Allah dit qu'on va faraitum ma tad'una min dunillah, voyez-vous ce que vous invoquez en dehors d'Allah. In aradani Allah bidurri fal hunaka shifatu durri. Si Allah vous veut du mal, est-ce que quelqu'un pourra alors l'éloigner de vous? Wa in aradani rahmati fal hunna musikatu rahmati. Et si Allah veut pour vous une miséricorde, est-ce qu'ils pourront éloigner cette miséricorde? Qul hasbi Allah, dit Allah me suffit. Qul hasbi Allah alayhi yatawakkalu mutawakkilun. Donc sur lui, donc reviennent ou bien s'en remettent les vers lui qui s'en remettent les gens qui se remettent à lui. Et également il se peut que l'espoir soit de la petite association, le shirk al-asghar. C'est-à-dire que la personne espère d'Allah toutes ces choses-là. Espère Allah la guérison, espère Allah la subsistance, espère d'Allah également un enfant. Mais pour cela, il va commettre des choses illicites. Comme par exemple ceux qui pensent que la guérison a lieu en accrochant des talismans, par exemple. Ces gens-là, ils ont placé leur espoir en Allah subhanahu wa ta'ala. Donc ils savent que la guérison viendra d'Allah subhanahu wa ta'ala, mais ils ont utilisé un moyen illicite, ce qui est le fait d'accrocher un talisman. Donc il faut que l'espoir soit placé en Allah subhanahu wa ta'ala seul et de manière par des moyens licites. ثم قال ودليل التوكل قوله تعالى وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين وقوله ومن يتوكل على ومن يتوكل على الله فهو حسبه. هذا هو النوع الرابع من أنواع العبادة التي ذكرها المؤلف رحمه الله. والتوكل هو الاعتماد على الله تبارك وتعالى في جلب المطلوب وزوال المكروه مع فعل الأسباب المأذون بها. هذا هو تعريف التوكل، أن تعتمد على الله تبارك وتعالى في جلب المطلوب وزوال المكروه بفعل الأسباب المأذون بها، وهو عبادة جليلة أمر الله تبارك وتعالى به، فقال فتوكل على الله، وتوكل على الحي الذي لا يموت. فإذا أمر الله سبحانه وتعالى بشيء صار عبادة. والتوكل يحتاج إلى ثلاثة مراحل. المرحلة الأولى الاعتقاد، أن تعتقد أن الخير لا يأتي به إلا الله تبارك وتعالى، وأن الشر لا يدفعه إلا الله تبارك وتعالى. هذا الاعتقاد الأول، يعني حتى تتوكل لابد أن تعتقد أولا. كيف تتوكل على الله وتعتقد أن الخير بيد غير الله وأن الشر يدفعه غير الله؟ هذا مستحيل. فقبل أن تتوكل وتعتمد على الله لابد أن تعتقد أن الخير كله بيد الله وأن الشر لا يدفعه إلا الله تبارك وتعالى. ثم إذا اعتقدت ذلك تعتمد على الله تبارك وتعالى، تعتمد على الله تبارك وتعالى. والمرحلة الثالثة أن تبذل الأسباب، فلا بد من بذل الأسباب، فمن لا يبذل الأسباب فليس متوكلا. فالنبي صلى الله عليه وسلم هو سيد المتوكلين، بل هو قدوتنا في التوكل، ومع ذلك كان يبذل الأسباب. طيب النبي صلى الله عليه وسلم عندما خرج في غزوة أحد، طيب هل خرج بدون درع؟ لا، خرج بدرعين. عندما دخل مكة دخل وعلى رأسه المغفر. عندما خرج النبي صلى الله عليه وسلم مهاجرا من مكة إلى المدينة استأجر دليلا يدله على الطريق. كان يمكن أن يقول أنا متوكل، الله سبحانه وتعالى سيهديني. لا، من الأسباب أن تأخذ دليلا، من الأسباب أن تأخذ طعامك إذا أردت أن تسافر، من الأسباب أن يعني تلبس درع الحرب إذا أردت أن تحارب. فالنبي صلى الله عليه وسلم مع توكله على الله تبارك وتعالى كان يعني يأتي بالأسباب، يأتي بالأسباب. وللتوكل فضائل كثيرة نذكر بعضها. من فضائل التوكل أن أهل التوكل هم أهل محبة الله تبارك وتعالى. قال الله تبارك وتعالى إن الله يحب المتوكلين، فمن أراد أن يحبه الله تبارك وتعالى فعليه أن يتوكل عليه. كذلك أن أهل التوكل هم أهل الإيمان والتقوى. قال الله تبارك وتعالى إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. وقال الله تبارك وتعالى وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين. وكذلك أهل التوكل هم أهل الجنة. في حديث عبد الله بن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال عرضت علي الأمم فرأى النبي صلى الله عليه وسلم الأنبياء فرأى النبي ومعه رجل أو رجلان، ورأى النبي وليس معه أحد، حتى رأى سوادا عظيما فظن أنه أمته، فقيل له هذا موسى وقومه، ثم رفع له سواد أعظم قد سد الأفق، قيل له هذه أمتك ومعهم 70,000 يدخلون الجنة بغير حساب ولا عدد. والصحابة رضي الله عنهم اختلفوا فحاولوا أن يجتهدوا في معرفة يعني صفات هؤلاء 70 الذين يدخلون الجنة بغير حساب ولا عدد، فذكروا أشياء. ثم خرج النبي صلى الله عليه وسلم في الصباح فقال لهم: هم الذين لا يسترقون ولا يكثرون ولا يتطيرون وعلى ربهم يتوكلون، وعلى ربهم يتوكلون. وكذلك قال النبي صلى الله عليه وسلم: يدخل الجنة أقوام أفئدتهم كأفئدة الطير، يدخل الجنة أقوام أفئدتهم كأفئدة الطير. والنبي صلى الله عليه وسلم يقول: لو توكلتم على الله حق توكله لرزقكم كما يرزق الطير، تغدو خماصا وتروح بطانا، يعني تخرج من عشها وهي جائعة وترجع إلى هذا المكان وقد رزقه الله تبارك وتعالى. Donc, la troisième ou la quatrième adoration qu'a cité l'auteur, c'est le tawakkul. Donc, il nous dit la preuve du tawakkul, c'est la parole d'Allah subhanahu wa ta'ala. Wa ala Allahi fa tawakkalu in kuntum mu'minin. Et remettez-vous-en à Allah subhanahu wa ta'ala seul si vous êtes croyant. Et dans une autre verset, il nous dit: celui qui s'en remet à Allah subhanahu wa ta'ala, Allah lui suffit. Donc ces deux versets prouvent que le tawakkul est une adoration. Car il dit: in kuntum mu'minin. Et dans ce verset, il a ordonné au prophète sallallahu alayhi wa sallam de s'en remettre à lui. Parce qu'il a dit: wa tawakkal al hayy alladhi la yamut. Et toute chose qu'Allah subhanahu wa ta'ala ordonne est une adoration. At-tawakkul, donc, est le fait de s'en remettre à Allah subhanahu wa ta'ala afin qu'il nous apporte ce qui nous est profitable et qu'il éloigne ce qui nous est nuisible, tout en faisant les causes. Donc, tout en faisant les causes. Donc, il faut absolument que toutes ces choses-là soient réunies afin que la personne soit appelée mutawakkil. Le fait de s'en remettre à Allah subhanahu wa ta'ala, donc afin qu'il nous apporte ce qui nous est utile et qu'il éloigne de nous ce qui nous est nuisible, tout en faisant les causes. Donc pour pouvoir réaliser cette adoration, il faut passer par trois étapes. La première étape est une étape liée à la croyance. Le fait que le musulman croit d'une croyance donc solide que tout le bien est entre les mains d'Allah subhanahu wa ta'ala, que tout bien qui nous arrive provient d'Allah subhanahu wa ta'ala, et que tout mal qui est éloigné de nous, c'est Allah subhanahu wa ta'ala qui l'a éloigné de tout mal qu'Allah subhanahu wa ta'ala éloigne de nous. Donc tout le mal qui est éloigné de nous, c'est Allah subhanahu wa ta'ala qui l'a éloigné. Donc ça, c'est très important. Comment la personne peut s'en remettre à Allah subhanahu wa ta'ala si elle n'a pas cette croyance préalable? Allahu Akbar, Allahu Akbar, Allah. أشهد أن لا إله Donc, il faut que la personne possède comme croyance pour s'en remettre à Allah subhanahu wa ta'ala, donc la croyance que tout le bien appartient à Allah et que tout le mal est éloigné par Allah subhanahu wa ta'ala. Ensuite, la personne donc s'en remet à Allah subhanahu wa ta'ala, afin que donc il lui apporte le mal ou qu'il éloigne de lui, ou qu'il apporte le bien et éloigne de lui le mal. Et ensuite, la troisième étape, c'est ce qu'on appelle fi'l al-asbab, le fait de faire les causes. Il ne suffit pas de s'en remettre à Allah subhanahu wa ta'ala pour que le bien arrive. Il faut absolument que tu fasses les causes afin qu'Allah t'apporte ce bien. Et donc les causes sont connues de tous. Si tu veux obtenir quelques richesses, donc il faut travailler pour obtenir ces richesses. Même Allah subhanahu wa ta'ala a vanté les mérites des oiseaux lorsqu'il a dit: Si vous en remettiez à Allah subhanahu wa ta'ala comme il se doit, il vous aurait alors donné votre subsistance comme il la donne aux oiseaux. فَإِنَّهَا تَغْدُ خِمَاصًا, c'est-à-dire l'oiseau il sort de son nid en ayant faim, وَتَرُوحُ بِطَانًا, il revient en ayant mangé. Malgré cela, tardou wa tarouf. Malgré cela, l'oiseau est quand même obligé de sortir et de revenir. Donc c'est pareil pour nous. Le prophète sallallahu alayhi wa sallam, qui est notre exemple, et c'est celui qui s'en remettait le mieux à Allah subhanahu wa ta'ala, malgré cela, par exemple, lorsqu'il est sorti pour la bataille de Uhud, il est sorti avec deux armures. Lorsqu'il est rentré à la Mecque pour la reconquête de la Mecque, il avait sur sa tête un mirfa, un casque. Le prophète sallallahu alayhi wa sallam également, lorsqu'il est sorti pour émigrer de la Mecque vers Médine, il n'est pas sorti en disant Allah il va me montrer le chemin. Non, il a pris un guide afin qu'il lui montre le chemin vers Médine. Donc tout ça, ce que l'on appelle donc fi'l al-asbab. Le prophète sallallahu alayhi wa sallam également, lorsqu'il sortait en voyage, il prenait avec lui des provisions, pas en se remettant à Allah subhanahu wa ta'ala en disant Allah il va me nourrir. Donc il faut que le musulman croit que tout le bien appartient à Allah et que tout le mal est éloigné par lui. Donc ensuite on s'en remet à Allah subhanahu wa ta'ala, et ensuite on fait les causes. Sallallahu alayhi wa fiqana mimma yuhibbu wa yarda, wa sallallahu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in.